ശ്രുതിഗിരാമപി ഭൂയസീനാം വർണേഷു മാതി മഹിമാനഹിമാദൃശാം തേ ഇത്ഥം വിദന്തമപി മാം സഹസൈവ ഗോദേ മൗനദ്രുഹോ മുഖരയന്തി ഗുണാസ്ത്വദീയാഃ. ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ. ശ്രീമത്യൈ ഗോദായൈ നമഃ. അസ്മത് ഗുരുപരമ്പരായി നമഃ. ശ്രീ ഗോദാസ്തുതി ഇരണ്ടാവത് പദ്യം. മുതൽ പദ്യത്തില് ശ്രീ നിഗമാന്ത മഹാദേശികൻ ഗോദാം അനന്യ ശരണ ശരണം പ്രപദ്യേ അപ്പിന്നെ ആണ്ടാൾ അല്ലത് கோதையினுடைய സന്നിധിയിലേ இந்த സ്തുതിയെ பண்ணாலும் இது ஒரு முறை. இந்த தேர்ட் பர்சன் சொல்லுவோம், நேரா துவாம் ஷரணம் பிரபத்தியன்னு சொல்லலாம், உன்னை ஷரணமடைவன் சொல்லலாம். இருந்தாலும் அந்த தேர்ட் பர்சன்ல சொல்றது ஒரு மரபு. அதை அனுசரிச்சு சுவாமி கோதாம்னு கோதையை ஷரணமடைகிறேன்னு சாதிச்சிருக்கார். ஏன்னா நம்ம குரு பரம்பரா ஐதீகம் பிரகாரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு முறை நம் தேசிகன் கோதா பிராட்டியை மங்களா சாசனம் பண்ணப்போ அந்த சமயத்தில் மௌனம் மௌனமாக இருந்ததாகவும் கோதையினுடைய அந்த குணங்கள், இந்த இரண்டாவது ஸ்துதியினுடைய கருத்து இதுதான், கோதையினுடைய குணாதிசயங்கள் சுவாமி தேசிகனை ஸ்துதி பண்ண வைத்தன. அதை சுவாமி வெளிப்படுத்துகிறார் ரெண்டாவது பத்தியத்தில். அதனால் நேராக பண்ணார், நேராக தான் சுத்தியை பண்ணியிருக்கார் மங்களாசன ரூபமாக. இருந்தாலும் கோதையை சரணமடைகிறேன்னு பண்ணுறதுன்றது ஒரு மரபு. இப்போது கவிகளுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால், சிறந்த கவிகள் தாங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்துதியோ காவியமோ அதுக்கு முதல்லையே தங்களுடைய நெய்ச்சான சிந்தானத்தை வெளிப்படுத்துறது. ஏன்னா அது அத்தியாத்ம ஞானம், வேதாந்த ஞானம் ஊண்டு இருக்கு. நம்மளால் எதுவும் முடியாது, பகவானுடைய கிருப்பை இல்லாமல் அது நடக்காதுன்றத நன்னா தெரிஞ்சுட்டுருக்கவா. அதனால் அந்த பல ஸ்துதிகளை பார்த்தோம்னா பல்வேறு கவிகள் பலவாறாக தங்களுடைய நெய்ச்சியத்தை வெளிப்படுத்தியிருப்பார் நம்ம சுவாமியும் அப்படியே. அப்போ இந்த ஸ்துதியில் கோதைய சரணமடைஞ்சிட்டார். சரணமடைஞ்சாச்சுன்னு சொன்னால் கோதாம்னாலே காம் ததாதி, வாக்கை கொடுப்பவள் அப்படி சொல்லிட்டு சரி ஸ்துதி பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டால், அதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறார் அம்மா கோதையே, எல்லையில்லாத ஸ்ருதி, ஸ்ருதிக்கு அனந்தாவை வேதாகனு எவ்வளவோ ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு. அவ்வளவு ஸ்ருதி வாக்கியங்கள் இருந்தாலும் கோதையினுடைய குணங்கள் கிட்ட அவைகள் வர முடியல. அதாவது அவைகளுடைய எல்லை லிமிட் எங்க இருக்கோ அந்த லிமிட்டுக்கு அப்புறம் தான் கோதையுடைய புகழ ஆரம்பிக்கிறதா. எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஸ்ருதி கூட எம்பெருமானுடைய குணங்களை சொல்றதுக்கு ஸ்ருதியால முடியல. அப்படி கோதையுடைய புகழ சொல்றதுக்கும் ஸ்ருதிகளால் முடியலையாம். ஒன்று ரெண்டு வாக்கியம் இருந்தால் பரவாயில்ல, பகு புயசீனாம்னு போட்டுட்டார். சரி சுவாமி, நீர் வேதாந்த தேசிகனாச்சே உமக்கு பட்டம் வாங்கியிருக்காரு, எங்கள் ஆத்துக்கார உமக்கு பட்டம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதுதான் போட்டுட்டார். அடியன் வேதாந்தத்துக்கு தான் தேசிகன், வேதாந்தத்துக்கு வேதாந்தத்தினால சொல்லப்பட்ட விஷயங்களை அடியன்னா சொல்லிடலாம். ஆனால் அம்மா உன்னுடைய புகழுக்கு அது வேதாந்தத்துக்கே எட்டாதது, அப்போ அதுக்கெல்லாம் அடியன் வந்து வேதாந்த ஆச்சாரியன் இல்லை, அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அடியனுடைய அடியனுக்கு திருப்தி கிடையாது. அதனால் உம்முடைய புகழானது பாட முடியாத போல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை அண்ணா தெரிஞ்சின்றிருக்கக்கூடிய நான், அதாவது ஸ்ருதி வாக்கியங்களாலேயே பிரதிபாதனம் பண்ண முடியாத கோதாபிராட்டினுடைய குணங்களை அடியனால் நிச்சயமாக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் சரி எழுத வேண்டாம்னு பார்த்தா உன்னுடைய குணங்கள் இருக்கே அவைகள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்னுடைய மௌனத்தை கலைச்சி நீ எழுதும் அப்படின்னு நான் தூண்டுறதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்திற்கோ முகரயந்தி துவதியாக குணாகா, உன்னுடைய அந்த சேட்டமான குணங்கள் இருக்கே அவைகள் என்னை எழுத தூண்டுகின்றனன்னு சமத்காரமா. இதெல்லாம் கவிகளுடைய ஒரு அந்த புத்தியினுடைய ஒரு தைஷ்ணம் வச்சுக்கலாம். அவளுடைய பிரதிபா அந்த மாதிரி இருக்கும். மகாகவிகள் இந்த பத்தியத்தில் இப்போ முகரயந்தி தான் கிரியாபதம், கோதைன்றது சம்போதன பதம். ஆகாரம் சிலிங்க சப்தம் கோதா, அதனுடைய சம்போதனம் ஹே கோதே. ஹேன்றது எல்லாத்தையும் போட மாட்டேன், கோதேன்னு சொன்னாலும் ஹே கோதேன்னு அர்த்தம். தேவைப்பட்டா ஒரு எழுத்து தேவைப்பட்டா அதை போட்டுப்பேன். கோதே கோதேன்னு சொன்னால் கோதே பிராட்டியே, முகரயந்தி முகரயந்தின்னு சொன்னால் பேச வைக்கின்றன அர்த்தம், என்னை பேச வைக்கின்றன. முகரயந்தி வந்து பகுவச்சனம். எது எவைகள் முகரயந்தி அப்படின்னு கேட்டால் த்வதீயாக குணாக முகரயந்தி. த்வதீயகன்றது உன்னுடைய, மதியகன என்னுடைய, த்வதீயாகன்றது பன்மை, குணாகாக்கு அது விசேஷனம். குணாகா குணங்கள், அதுவும் பிரதமா விபக்தி பகுவச்சனம். த்வதீயாக குணாக முகரயந்தி. இப்போ மௌன துருகா யாரை அல்லது யாரை முகரயந்தி அப்படின்னு கேட்டால் மாம், என்னை தூண்டுகின்றன அல்லது பேசுமாறு செய்கின்றன, கவிபாட செய்கின்றன. இவைகள் எப்படி இருக்கு? மௌன துருக, மௌன துருகு, மௌன துருகன்னு சொன்னா மௌனத்தை துருகுன்றது கரைக்கக்கூடியது அல்லது அதை எதிர்க்க அதுக்கு அதை தகர்த்துன்னு அர்த்தமாகுது. அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு, அதாவது என்னுடைய மௌனத்தை கலைத்து கொண்டு சகசா ஏவ, எல்லாம் லேப்ஸ் ஆஃப் யூ மில்லி மைக்ரோ செகண்ட்ஸ் தான். போகிறார், சரணாகதி பண்ணுறார், பண்ண உடனே இம்மிடியட்டாக பாட ஆரம்பிச்சுடுறார். என்ன சுவாமி இப்போ தான் சொன்னேன் பாட முடியாதுன்னு உடனே பாடுறதுன்னு கேட்டால், அம்மா உன்னோட குணங்கள் இருக்கு என்னை பாடுமாறு தூண்டுகின்றன, நான் வேண்டாம்னு நினச்சா கூட உன்னுடைய குணங்கள் என்னை கவி செய்ய தூண்டுகின்றன. இப்போ மௌன துருக சகசா ஏவ, சகசான்னு சொன்னால் இம்மீடியட்லி உடனே, ஏவன்றது இன்னும் அதை எம்பசைஸ் பண்ணுறது உடனேயே அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ அப்படி பண்ணுறது சரி, நீரே எழுத வேண்டியிருத்தன, என்னுடைய குணங்கள் வந்து உண்மை தூண்டி உன் மௌனத்தை ஏன் கலசி அப்படியே எழுதணும் அப்படின்னு கேட்டால், உன்னோட புகை இருக்கேமா அது ஸ்ருதிக்கே எட்டாத ஒரு வஸ்து. பூயசீனாம் ஸ்ருதிகிராமபி வைதேசிக தே மகிமா. பூயஸ்ன்றது அபண்டன்ட்டை குறிக்கிறது, பூயசின்றது ஸ்ரீலிங்கத்தில், பூயான்றது புல்லிங்க சப்தம். இப்போ பூயசீனாம்ன்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், மிக அதிகமாக இருக்கக்கூடியவைகளுக்கு. எது இது விசேஷண பதம், அப்படின்னா ஒரு விசேஷம் தேவை, ஒரு நவுன் தேவை. அது எது? ஸ்ருதி கிராம், ஸ்ருதினா வேதம், கிர்ன வாக்கு, கிராம்ன்றது அதோட ஷஷ்டி பகுவச்சனம். அப்போ வேத வாக்கியங்கள் இருக்கே, வேத வாக்குகள் இருக்கே, அபி அப்படின்னா அவைகளுக்கும், எண்ணிலடங்காத வேத வாக்கியங்கள் இருக்கே அவைகளுக்கும் கூட. வைதேசிகா, வைதேசிகான்னு சொன்னால் இது அந்த ரீஜியனில் இல்லைன்னு அர்த்தம். ஸ்ருதிகள்லாம் ஒரு ஏரியாலாம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கு ஒரு ஒரு ஒரு பிரதேசத்தில், அந்த பிரதேசத்தில் கோதையுடைய குணங்கள் இல்லை. அப்போ வேறு விதேசத்தில் இருக்குது, விதேசத்தில் இருக்கிறது வைதேசிகா அப்படின்னு சொன்னால் விதேசத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். அல்லது இங்கே கரெக்டாக சொல்லணுன்னா ஸ்ருதிகளுக்கும் எட்டாத ஒரு நிலமாக இருந்துருக்கு, ஸ்ருதிகளுக்கும் எட்டாத ஒரு இடத்துல இருக்கு, ஸ்ருதிகள் அங்கே வர முடியாதுன்னு தாத்பரியம் அப்படி இருக்கு. எது? தே மகிமா, மகிமான்றது புள்ளிங்க சப்தம், உன்னுடைய மகிமா. வைதேசிகா கேஷாம் அல்லது காசாம் அப்படின்னு கேட்டால் பூயசீனாம் ஸ்ருதிகிராம் அப்படி அப்படியாச்சு. சரி, மாதுஷாம் வருணேஷு நகி மாத்தி அல்லது நெய்வ மாத்தி. மாதுஷாம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் போன்றவர்களுடைய, மாதுக்கு மாதுஷம் என்று என்னை போன்றவர்களுடைய. வர்ணேஷு, வர்ணன்றதுக்கு எழுத்து அப்படின்ற அர்த்தம் இருக்கு, இன்னொன்று ஸ்துதின்ற அர்த்தமும் இருக்கு. அப்ப வர்ணேஷு அப்படின்னா ஸ்துதிஷு, சப்தமி பக்தி பகுவச்சனம். என்னை போன்றவர்கள்னு சொன்னதுனால என்னாச்சு கேட்டா, ஸ்ருதின்றது அபூர்வசெயம், நான் ஒரு அற்ப மானிடன், என்னால் எப்படி முடியும்? அப்ப என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு அடியேன் சிறிய ஞானத்தன் ஆழ்வார் சாதிச்சர், அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஸ்துதிகளில் நகி மாத்தி, அது பிடிபடாத சமாச்சாரம் அது. எங்களுடைய வாக்குல கண்டிப்பா வராது, முயற்சி பண்ணாலும் உன்னுடைய குணத்தை என்ன மாதிரி இருக்கிறவர்கள வர்ணனை பண்ண முடியாது. இத்தம் விதந்தம் அபி, இத்தம் அப்படின்றது இவ்வாறு, விதந்தம் அபி இந்த மாமுக்கு விசேஷனம், என்னை மாம் முக்கரையந்தி கீதுசம் மாம் அப்படின்னு கேட்டா இத்தம் விதந்தம் அபி, இவ்வாறு தெரிந்திருக்கக்கூடிய என்னை, இவ்வாறு தெரிந்த பின்னும் என்னையும் தாற்பயமாறுது. விதன்னு அப்படின்னா அறிந்து கொண்டு, சத்திரந்தம் அது, விதந்தம்னா ஹேவிங் நோன் தஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க போதும் மாம் என்னை துதியாக குணாக மௌன துருகா சகசா இவ முகரையந்தி வாத்சல்யமேவ பவதோ முகரீ கரோதி அப்படின்னு அங்க பரதராஜ விசேஷத்துல மூன்றாவது பத்தியத்தை சாதிக்கிறார். ஜானன் அநாதி விஹிதான பராத வர்கான் சுவாமின் பயாத் கிமபி வக்து மகம் ந சக்தா அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீ கரோதி. ரெண்டு ஒரே விருத்தம் தான், அதுல இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீங்க பேசுறேதான் கேட்டா நான் பேசக்கூடாதுதான், பயம்தான், இருந்தாலும் உம்முடைய அபியாச வச்சல உம்முடைய வாத்சல்யம் இருக்கு அது அடியனை பேசுமாறு செய்கிறது அங்க சாதிச்சர். அதே மாதிரி இங்க தொதியாக குணாக மாம் முகரையந்தின்னு இந்த இரண்டாவது பத்தியத்துல கோதையுடைய குணங்களை குணங்களை தன்னை அவளை துதி செய்யுமாறு தூண்டுகின்றனன்னு ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். முன்ன சொன்ன மாதிரி ஐதீகம் இது, இன்றைக்கும் ஸ்ரீவிலூத்தூரில் இந்த கோதாசதி உற்சவம் பண்ணுறதா பெரியவா சாதிக்கிறா. இதுதான் கோதாசுத்தியினுடைய ரெண்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அன்பயமும். அடுத்த இதில் மூன்றாவது பத்தியத்தை அனுபவிக்கலாம்.